காது பட்டும் சந்தன பட்டும் தள தளக்குற சரிக கட்டும் என் மனசுல குக்கி போடுது நாகரத்தினமே. அட்டி சாந்து பட்டும் சந்தன பட்டும் தள தளக்குற சரிக கட்டும் என் மனசுல குக்கி போடுது நாகரத்தினமே. நடு சாமத்துல உறக்கம் கெட்டுது நாகரத்தினமே, அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே. நட்டு சாமத்துல உறக்கம் கெட்டுது நாகரத்தினமே, அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே. பதறி எழுந்து பாய விரிச்சு முழிச்சிருந்தேன், அடப்பாதி ராத்திரி பதறி எழுந்து பாய விரிச்சு முழிச்சிருந்தேன், முழிச்சிருந்தும் கனவு வந்தது நாகரத்தினமே. பாதி ராத்திரி பதறி எழுந்து பாய விரிச்சு முழிச்சிருந்தேன், முழிச்சிருந்தும் கனவு வந்தது நாகரத்தினமே. ஒரு மாதிரியா மனசு கெட்டது நாகரத்தினமே, அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே. நாகரத்தினமே, அந்த காரணத்தை தெரிஞ்சு சொல்லடி நாகரத்தினமே.